திருவண்ணாமலையே திருச்சுடர் ஒளியே உனை பாடி வேண்டுகிறேன். செம்பவள மலையே சித்தர்களின் உயிரே உனை காண வலம் வருவேன். உள்ளம் உருகி பாடுகிறேன் உந்தன் நாமம் சூடுகிறேன். உள்ளம் உருகி பாடுகிறேன் உந்தன் நாமம் சூடுகிறேன். ஐயனே ஐயனே என்றும் அடி போற்றி வாழ்கிறேன். திருவண்ணாமலையே திருச்சுடர் ஒளியே உனை பாடி வேண்டுகிறே. செம்பவள மலையே சித்தர்களின் உயிரே உனை காண வலம் வருவே. கார்த்திகை தீபத்திலே ஆனந்த காட்சிதனை தருவாயப்பா சக்தி ஒளி நீயப்பா. கார்த்திகை தீபத்திலே ஆனந்த காட்சிதனை தருவாயப்பா சக்தி ஒளி நீயப்பா. பொல்லா பிணிகளையே போக்கிடும் பெருமானே. பொல்லா பிணிகளையே போக்கிடும் பெருமானே. உன்னை கண்டு வணங்கிட உள்ளம் பக்தி தானையா அண்ணாமலை ஈஸ்வரா. உன்னை கண்டு வணங்கிட உள்ளம் பக்தி பெருகிட சுகம் தானையா அண்ணாமலை ஈஸ்வரா. கற்பனை கட்டாதது சிவாயமே பொற்பாதம் பற்றுகிறேன் சிவாயமே. திருவண்ணாமலையே திருச்சுடர் ஒளியே உனை பாடி வேண்டுகிறே. செம்பவள மலையே சித்தர்களின் உயிரே உனை காண வலம் வருவே. பாவங்கள் போக்கிடவே வருவாயப்பா சக்தி சிவனேஸ்வரா. பௌர்ணமி நாள்தனிலே பாவங்கள் போக்கிடவே வருவாயப்பா சக்தி சிவனேஸ்வரா. உண்ணாமலையரசி உள்ளம் மகிழ்ந்திடுவாய். உண்ணாமலையரசி உள்ளம் மகிழ்ந்திடுவாய். சஞ்சலங்கள் விலக சாந்தமானம் கிடைக்க உனை வேண்டி அன்னை பதம் வேண்டினேன். சஞ்சலங்கள் விலக சாந்தமானம் கிடைக்க உனை வேண்டினேன். அன்னை பதம் வேண்டினேன். நெய் தீபம் கேற்றிடவே சிவாயமே மெய்யோடு அருள் தரும் சிவாயமே. திருவண்ணாமலையே திருச்சுடர் ஒளியே உனை பாடி வேண்டுகிறே. செம்பவள மலையே சித்தர்களின் உயிரே உனை காண வலம் வருவே. ஆசியின் மாதத்திலே மகரந்த பூக்கள் கொண்டு அபிஷேகங்கள் இன்று நான் செய்யவே. மாசியின் மாதத்திலே மகரந்த பூக்கள் கொண்டு அபிஷேகங்கள் இன்று நான் செய்யவே. சந்தனமாலிதனை சாற்றிய வேண்டுகிறேன், சந்தனமாலிதனை சாற்றிய வேண்டுகிறேன். லிங்கமெனும் படிவாய் அங்கம் அதில் நிறையும் அருணேஸ்வரா அண்ணாமலை ஈஸ்வரா. லிங்கமெனும் படிவாய் அங்கம் அதில் நிறையும் அருணேஸ்வரா அண்ணாமலை ஈஸ்வரா. சங்கடம் போக்கிடவே என்னப்பனே, சந்தோஷம் தந்தருள்வாய் சங்கரனே. திருவண்ணாமலையே திருச்சுடர் ஒளியே உனை பாடி வேண்டுகிறே. செம்பவள மலையே சித்தர்களின் உயிரே உனை காண வலம் வருவே. தோஷ காலத்திலே சந்தன காப்பு வைத்து மனம் வேண்டியே உள்ளம் மகிழ்வேனையா. பிரதோஷ காலத்திலே சந்தன காப்பு வைத்து மனம் வேண்டியே உள்ளம் மகிழ்வேனையா. முள்ளும் மலராகும் குந்தன் அருளாலே, முள்ளும் மலராகும் குந்தன் அருளாலே. வில்வம் வைத்து படைக்க செல்வங்களை பக்திக்கும் மேலானது அண்ணாமலை. திருவண்ணாமலையே திருச்சுடர் ஒளியே உனை பாடி வேண்டுகிறே. செம்பவள மலையே சித்தர்களின் உயிரே உனை காண வலம் வருவே. அபிஷேகத்திலே அலங்காரம் செய்திடவே பரிபூரண சக்தி தரும் நாதனே. அண்ணாபிஷேகத்திலே அலங்காரம் செய்திடவே பரிபூரண சக்தி தரும் நாதனே. கல்லும் லிங்கமென காட்டும் அருணேசா, கல்லும் லிங்கமென காட்டும் அருணேசா. காலவீனை தடுக்கும் நீலகண்டன் ஜோதிருவா. திருவண்ணாமலையே திருச்சுடர் ஒளியே உனை பாடி வேண்டுகிறே. செம்பவள மலையே சித்தர்களின் உயிரே உனை காண வலம் வருவே. முக்கண்ணன் ஆண்டவனே, முத்தமிழ் பாவலனே, அருணாச்சலா அண்ணாமலையீஸ்வரா. முக்கண்ணன் ஆண்டவனே, முத்தமிழ் பாவலனே, அருணாச்சலா அண்ணாமலையீஸ்வரா. இந்திரலிங்கமதை தரிசனம் செய்திடவே, இந்திரலிங்கமதை தரிசனம் செய்திடவே, இன்னல்களை கலைந்து நன்மைகளை புரியும் ஏகாந்தனே எங்கள் சோனாச்சலா. இன்னல்களை கலைந்து நன்மைகளை புரியும் ஏகாந்தனே எங்கள் சோனாச்சலா. உள்ளத்தில் ஓர் ஆயிரம் சிவாயமே எப்போதும் தோன்றுதையா சிவாயமே. திருவண்ணாமலையே திருச்சுடர் ஒளியே துணை பாடி வேண்டுகிறே. செம்பவள மலையே சித்தர்களின் உயிரே துணை காண வலம் வருவே. மண் சுமந்து பிரம்படி பட்ட தெய்வம் நீதானையா அப்பா சிவனேஸ்வரா. பிட்டுக்கு மண் சுமந்து பிரம்படி பட்ட தெய்வம் நீதானையா அப்பா சிவனேஸ்வரா. சோதனை செய்தாலும் சாதனையே தருவாய், சோதனை செய்தாலும் சாதனையே தருவாய். வெள்ளிப்பணி கங்காதரா அன்பாலே ஆட்சி செய்யும் அருணாச்சலா. திருவண்ணாமலையே திருச்சுடர் ஒளியே துணை பாடி வேண்டுகிறே. செம்பவள மலையே சித்தர்களின் உயிரே துணை காண வலம் வருவே. ஏழேழு ஜென்மத்திலும் நான் செய்த பாவங்களை மாய்ப்பாயப்பா அண்ணாமலையீஸ்வரா. ஏழேழு ஜென்மத்திலும் நான் செய்த பாவங்களை மாய்ப்பாயப்பா அண்ணாமலையீஸ்வரா. சாபம் நீங்கிடவே பாதம் போற்றுகிறேன், சாபம் நீங்கிடவே பாதம் போற்றுகிறேன். என்னாட்டவர் வணங்கும் தென்னாடுடை சிவனே அருணாச்சலா அண்ணாமலையீஸ்வரா. என்னாட்டவர் வணங்கும் தென்னாடுடை சிவனே அருணாச்சலா அண்ணாமலையீஸ்வரா. அஷ்டத்தில் லிங்கேஸ்வரா ஓம் சிவமே, அம்பலநாயகனே ஓம் சிவமே. திருவண்ணாமலையே திருச்சுடர் ஒளியே துணை பாடி வேண்டுகிறே. செம்பவள மலையே சித்தர்களின் உயிரே துணை காண வலம் வருவே. நம்பியே கும்பிடவே நல்வழி செய்திடுவாய் சரவேஸ்வரா சக்தி மகா ஈஸ்வரா. நம்பியே கும்பிடவே நல்வழி செய்திடுவாய் சரவேஸ்வரா சக்தி மகா ஈஸ்வரா. நிர்மல வாழ்கிதனே சோபித நாயகனே, நிர்மல வாழ்கிதனே சோபித நாயகனே. எல்லா வித பிறப்பும் உன்னிடத்தில் தொடக்கம் பரமேஸ்வரா உன்னாமலையாண்டவா. எல்லா வித பிறப்பும் உன்னிடத்தில் தொடக்கம் பரமேஸ்வரா உன்னாமலையாண்டவா. புல்லாகி பூவாகித்தான் நீ வாழ்கிறாய் தில்லை வாழ் சங்கரனே அருள்வாயப்பா. திருவண்ணாமலையே திருச்சுடர் ஒளியே புனை பாடி வேண்டுகிறே. செம்பவளமலையே சித்தர்களின் உயிரே புனை காண வலம் வருவே. முப்பத்து முக்கோடியின் தேவர்கள் போற்றுகின்ற முதல் தெய்வமே அண்ணாமலை தெய்வமே. முப்பத்து முக்கோடியின் தேவர்கள் போற்றுகின்ற முதல் தெய்வமே அண்ணாமலை தெய்வமே. ஏழை உன் அருகில் இசையாய் பாடுகிறேன், ஏழை உன் அருகில் இசையாய் பாடுகிறேன். சிற்றம்பல சிவமே சிந்தனையின் ஸ்வரமே அருணாச்சலா சக்தி பரமேஸ்வரா. சிற்றம்பல சிவமே சிந்தனையின் ஸ்வரமே அருணாச்சலா சக்தி பரமேஸ்வரா. விந்தைக்கும் விந்தையான அண்ணாமலை, வேதத்தின் வேதாந்தமே அண்ணாமலை. திருவண்ணாமலையே திருச்சுடர் ஒளியே புனை பாடி வேண்டுகிறே. செம்பவளமலையே சித்தர்களின் உயிரே புனை காண வலம் வருவே. அன்பர்க்கு அன்பு தந்து அல்லல்கள் தீர்க்குமலை அண்ணாமலை சக்தி உண்ணாமலை. அன்பர்க்கு அன்பு தந்து அல்லல்கள் தீர்க்குமலை அண்ணாமலை சக்தி உண்ணாமலை. ஆதி அந்தமிலா அண்ட சராசரமே, ஆதி அந்தமிலா அண்ட சராசரமே. எழிசையின் போலியே இன்பத் தமிழ் தானையா எங்கள் அருணாச்சலா. எழிசையின் ஒளியே இன்பத் தமிழ் கவியே நீதானையா எங்கள் அருணாச்சலா. சங்கீத சாந்தம் தரும் அண்ணாமலை சர்வத்தின் ஆதாரமே அண்ணாமலை. திருவண்ணாமலையே திருச்சுடர் ஒளியே புனை பாடி வேண்டுகிறே. செம்பவளமலையே சித்தர்களின் உயிரே புனை காண வலம் வருவே. நினைத்தாலே முக்தி தரும் அண்ணாமலையே உன்னை நினைத்தேனப்பா பக்தி இசைத்தேனப்பா நினைத்தாலே முக்தி தரும் அண்ணாமலையே உன்னை நினைத்தேனப்பா பக்தி இசைத்தேனப்பா எந்தன் உள்ளமதில் நாளும் சங்கடங்கள் ஏனோ வாட்டுதையா யாவும் போக்கிடுவாய் பாவமெல்லாம் விலக பாசமனம் கிடைக்க அருள்வாயப்பா சக்தி சிவனேஸ்வரா பாவமெல்லாம் விலக பாசமனம் கிடைக்க அருள்வாயப்பா சக்தி சிவனேஸ்வரா எப்போதும் உன்னருளால் வாழுகிறேன் இல்லத்தில் நிம்மதியை நீ தருவாய் திருவண்ணாமலையே திருச்சுடர் ஒளியே துணை பாடி வேண்டுகிறே செம்பவள மலையே சித்தர்களின் உயிரே துணை காண வலம் வருவே இன்பம் கொண்டு அண்ணாமலையே உன்னை மனம் தேடினேன் உந்தன் பதம் நாடினேன் ஆராத இன்பம் கொண்டு அண்ணாமலையே உன்னை மனம் தேடினேன் உந்தன் பதம் நாடினேன் சிந்தை மகிழ்ந்திடவே சித்தம் சிவமயமே என்றும் பாடிடவே எல்லாம் உண்மயமே முந்தை வீணை தடுத்து முப்பயனை பாசத்தின் ஆனந்தங்கள் தான் தருவாய் திருவண்ணாமலையே திருச்சுடர் ஒளியே துணை பாடி வேண்டுகிறே செம்பவள மலையே சித்தர்களின் உயிரே துணை காண வலம் வருவே எத்தனை துன்பங்களும் பித்தாவுனை நினைக்க பரந்தோடவே செய்யும் அருணேஸ்வரா எத்தனை துன்பங்களும் பித்தாவுனை நினைக்க பரந்தோடவே செய்யும் அருணேஸ்வரா சந்திரநாயகனே சர்வம் காப்பவனே பிள்ளை வேண்டுகிறேன் தொல்லை போக்கிடுவாய் தீபமலை தீருவே ஆதிமலை அருள்வாயப்பா அண்ணாமலை ஈஸ்வரா தீபமலை திருவே ஆதிமலை குருவே அருள்வாயப்பா அண்ணாமலை ஈஸ்வரா கர்ம வினை அகற்றி காத்திடப்பா தர்மத்தின் சாந்தி நிலை தந்திடப்பா திருவண்ணாமலையே திருச்சுடர் ஒளியே உனை பாடி வேண்டுகிறே செம்பவள மலையே சித்தர்களின் உயிரே உனை காண வலம் வருவே உள்ளம் உருகி பாடுகிறேன் இந்த நாமம் சூடுகிறேன் உள்ளம் உருகி பாடுகிறேன், உந்தன் நாமம் சூடுகிறேன். ஐயனே ஐயனே என்றும் அடி போற்றி வாழ்கிறேன். திருவண்ணாமலையே திருச்சுடர் ஒளியே புனை பாடி வேண்டுகிறேன். செம்பவ அருணாச்சல சிவமே, ஓம் சிவ ஆனந்த தாண்டவமே, கிரிவலம் வளம் வரவே வரமதை கேட்டதும் தருபவனே. ஆதியின் நாயகனே, உலகத்தை ஆள்கின்ற ஈஸ்வரனே, ஆதியின் நாயகனே, உலகத்தை ஆள்கின்ற ஈஸ்வரனே, உலகத்தின் முதல் வடிவே ஓம் சிவ அருணாச்சல சிவனே. அருணாச்சல சிவமே, ஓம் சிவ ஆனந்த தாண்டவமே. பாமலர்தான் தொடுத்தான் நெஞ்சில் பாசத்தை காட்டும் மலை, அன்புடன் முருகிடவே சிவமாய் ஆனந்தம் காட்டும் மலை, தாயென போற்றிடவே அருணை பசுவாய் ஊட்டும் மலை. சோழாச்சல சிவமே, வாழ்வின் சோதனை தீர்க்கும் மலை, சோழாச்சல சிவமே, வாழ்வின் சோதனை தீர்க்கும் மலை. சிவாய நமஹ, ஓம் மகேஸ்வராய நமஹ, ஓம் சம்பவே நமஹ, ஓம் விநாயகரே நமஹ. அருணாச்சல சிவமே, ஓம் சிவ ஆனந்த தாண்டவமே. வஞ்சனை எண்ணம் எல்லாம் உடனே போக்கிடும் அருளின் மலை, முந்தைய வினைகளையே முற்றிலும் விலகிட செய்யும் மலை, ஞானத்தின் ஞானமதை மனதில் ஏற்றிடும் ஞானமலை, கார்த்திகை தீபத்திலே கண்ணில் கருணை காட்டும் மலை, கார்த்திகை தீபத்திலே கண்ணில் கருணை காட்டும் மலை. ஓம் சசேகராய நமஹ, ஓம் வாமதேவாய நமஹ, ஓம் விருபாக்ஷாய நமஹ, ஓம் கபர்தனே நமஹ. அருணாச்சல சிவமே, ஓம் சிவ ஆனந்த தாண்டவமே. யுகத்தில் யாவும் போற்றும் மலை, பரணி திருவிளக்காய் மலையில் பரவசமாகும் மலை, உண்ணாமலையுடனே தாயாய் உருவம் காட்டும் மலை, எல்லா உயிர்களிலும் உயிராயிருக்கும் அண்ணாமலை, எல்லா உயிர்களிலும் உயிராயிருக்கும் அண்ணாமலை. ஓம் சிவாய நமஹ, ஓம் மகேஸ்வராய நமஹ, ஓம் சம்பவே நமஹ, ஓம் விநாயகரே நமஹ. அருணாச்சல சிவமே, ஓம் சிவ ஆனந்த தாண்டவமே. கோபுர தரிசனத்தால் கோடி புண்ணியம் சேர்க்கும் மலை, தீபங்கள் ஏற்றிடவே வாழ்வில் திருப்பம் வாக்குமலை. வேண்டி தொழுதிடவே மனதில் விருப்பம் ஆகுமலை. அன்பே சிவமயமாய் காக்கும் மலையே அண்ணாமலை. அன்பே சிவமயமாய் காக்கும் மலையே அண்ணாமலை. ஓம் சசேகராய நமஹ, ஓம் வாமதேவாய நமஹ, ஓம் விருபாக்ஷாய நமஹ, ஓம் கபர்தினே நமஹ. அருணாச்சல சிவமே, ஓம் சிவ ஆனந்த தாண்டவமே. சைவத்தின் வேதங்களாய் உலகில் திருமுறை போற்றும் மலை. திருநீற்று பதிகத்திலே ஞான சம்பந்தர் போற்றும் மலை. திருமூலர் மந்திரத்தில் என்றும் பரஞ்சுடரான மலை. அறுபத்தி நான்கு கலை எல்லாம் வாழும் அண்ணாமலை. அறுபத்தி நான்கு கலை எல்லாம் வாழும் அண்ணாமலை. ஓம் சிவாய நமஹ, ஓம் மகேஸ்வராய நமஹ, ஓம் சம்பவே நமஹ, ஓம் விநாயகினே நமஹ. அருணாச்சல சிவமே, ஓம் சிவ ஆனந்த தாண்டவமே. சர்வம் மாயைகளை நீக்கி சர்வம் காக்கும் மலை. ஆதியும் அந்தமென எங்கும் நீதியும் செய்யும் மலை. அர்த்த நாரியென சக்தியில் பாதியை தந்த மலை. தஞ்சம் கேட்டிடவே நெஞ்சில் தாயாய் தங்கும் மலை. தஞ்சம் கேட்டிடவே நெஞ்சில் தாயாய் தங்கும் மலை. ஓம் சசேகராய நமஹ, ஓம் வாமதேவாய நமஹ, ஓம் விருபாக்ஷாய நமஹ, ஓம் கபர்தினே நமஹ. அருணாச்சல சிவமே, ஓம் சிவ ஆனந்த தாண்டவமே. சிவமெனவே நெஞ்சில் சிந்தனை செய்யும் மலை. தந்தை தாயும் என அன்பில் தானே அழைக்கும் மலை. இளம்பீரை சூடி நின்று மண்ணில் இன்பம் சேர்க்கும் மலை. ஏழை உருகிடவே நாளும் இரக்கம் காட்டும் மலை. ஏழை உருகிடவே நாளும் இரக்கம் காட்டும் மலை. ஓம் சிவாய நமஹ, ஓம் மகேஸ்வராய நமஹ, ஓம் சம்பவே நமஹ, ஓம் விநாயகினே நமஹ. அருணாச்சல சிவமே, ஓம் சிவ ஆனந்த தாண்டவமே. மாயப்பிறப்பறுத்து என்றும் மங்களம் சேர்க்கும் மலை. பொல்லாவினைகளையே தீயில் அழிக்கும் அருணை மலை. அடியார் கடியவராய் வந்து அமுதம் ஊட்டும் மலை. ஜோதியின் வடிவினிலே எங்கும் இருளை போக்கும் மலை. ஜோதியின் வடிவினிலே எங்கும் இருளை போக்கும் மலை. ஓம் சசேகராய நமஹ, ஓம் வாமதேவாய நமஹ, ஓம் விருபாக்ஷாய நமஹ, ஓம் கபர்தினே நமஹ. அருணாச்சல சிவமே, ஓம் சிவ ஆனந்த தாண்டவமே. ஐந்து எழுத்தினிலே உலகம் ஆட்சி செய்யும் மலை, நோய்தனை போக்கிடவே அருமருந்தாயான மலை. பல வகை துயரங்களும் துளி பணியாய் போக்கும் மலை, பணிந்து உருகிடவே மனம் கணிந்து காக்கும் மலை. பணிந்து உருகிடவே மனம் கணிந்து காக்கும் மலை. ஓம் சிவாய நமஹா, ஓம் மகேஸ்வராய நமஹா, ஓம் சம்பவே நமஹா, ஓம் விநாயகரே நமஹா. அருணாச்சல சிவமே, ஓம் சிவ ஆனந்த தாண்டவமே. காற்றாய் கடலலையாய் மழை ஊற்றாய் உயிரணுவாய், மலராய் கனிச்சுவையாய் நல் மனமாய் தேன் துளியாய், கண்ணாய் கருவிழியாய் பசும் பொன்னாய் மரகதமாய், யாவும் அருணை மலை திரு அண்ணா அண்ணாமலை. யாவும் அருணை மலை திரு அண்ணா அண்ணாமலை. அருணாச்சல சிவமே, ஓம் சிவ ஆனந்த தாண்டவமே. கிரிவலம் வலம் வரவே வரம் அதை கேட்டதும் தருபவனே. ஓம் அருணாச்சலேஸ்வராய நமஹ, ஓம் பிரகதீஸ்வராய நமஹ, ஓம் பரமேஸ்வராய நமஹ, ஓம் நமஸ் சிவாயமே. அன்புருவும் காட்டுகின்ற அருணை மலையே, ஐந்தெழுத்தில் வாழுகின்ற கருணை மழையே. அன்புருவும் காட்டுகின்ற அருணை மலையே, ஐந்தெழுத்தில் வாழுகின்ற கருணை மழையே. கிரிவலத்தில் நலம் புரியும் குருதேவனே, ஒளிப்பிழம்பில் அருள் புரியும் சிவநாதனே. உனதடியை சரணடைந்தேன் ஓங்காரமே, உனதடியை சரணடைந்தேன் ஓங்காரமே. பரமேஸ்வரா எங்கள் கருணேஸ்வரா, வாழ்க்கைக்கு ஆதாரம் அருணாச்சலா. அன்புருவும் காட்டுகின்ற அருணை மலையே, ஐந்தெழுத்தில் வாழுகின்ற கருணை மழையே. விஸ்வேஸ்வரா உந்தன் விழிமலரை நான் காண, சுடரொளியில் அருள் வேவி காக்கின்ற அண்ணாமலை. அருணேஸ்வரா எங்கள் கருணேஸ்வரா, வாழ்க்கைக்கு ஆதாரம் அருணாச்சலா. விஸ்வேஸ்வரா உந்தன் விழிமலரை நான் காண, சுடரொளியில் அருள் வேவி காக்கின்ற அண்ணாமலை. மகிமை பல செய்கின்ற சத்தியமே சிவநாதா, ஆ மகிமை பல செய்கின்ற சத்தியமே சிவநாதன். உயிருக்குள் உயிராகி உலகாளும் சிவஜோதி, உயிருக்குள் உயிராகி உலகாளும் சிவஜோதி. அன்புருவும் காட்டுகின்ற அருணை மலையே, ஐந்தெழுத்தில் வாழுகின்ற கருணை மழையே. அண்ணாமலை என்று அடிநாதம் நாம் சொல்ல பஞ்சாட்சரம் நெஞ்சு தருகின்ற பரமேஸ்வரா. அண்ணாமலை என்று அடிநாதம் நாம் சொல்ல பஞ்சாட்சரம் நெஞ்சில் தருகின்ற பரமேஸ்வரா. அகம்பாவம் தான் போக்கும் ஐயனே அருணேசன் ஆனந்த திருக்காட்சி, அதை காணத்தான் வேண்டும் ஆனந்த திருக்காட்சி, அதை காணத்தான் வேண்டும் ஆனந்த திருக்காட்சி, அதை காணத்தான் வேண்டும். ஐந்தெழுத்தில் வாழுகின்ற கருணை மழையே. பிரதோஷ காலத்தில் நந்தீஸ்வரர் கொம்பில் நடனங்கள் புரிகின்ற நாதனே ஜெகதீஸ்வரா. பிரதோஷ காலத்தில் நந்தீஸ்வரர் கொம்பில் நடனங்கள் புரிகின்ற நாதனே ஜெகதீஸ்வரா. இடரேதுமில்லாமல் காக்கின்ற சிவஜோதியே, இடரேதும் இல்லாமல் காக்கின்ற சிவஜோதி, நினைக்கின்ற என் நமதி நிறைவேற்றி தருவாயே, நினைக்கின்ற என் நமதி நிறைவேற்றி தருவாயே. அன்புருவும் காட்டுகின்ற அருணை மலையே, ஐந்தெழுத்தில் வாழுகின்ற கருணை மழையே. என் ஜீவன் உன்னோடு, உன் ஜீவன் என்னோடு, எப்போதும் உணர்கின்ற ஆனந்தம் தருவாயப்பா. வருணேஸ்வரா எங்கள் கருணேஸ்வரா, வாழ்க்கைக்கு ஆதாரம் அருணாச்சலா. என் ஜீவன் உன்னோடு, உன் ஜீவன் என்னோடு, எப்போதும் உணர்கின்ற ஆனந்தம் தருவாயப்பா. விரை சூடும் பெருமானே பிள்ளைதான் நான் பாட, சங்கீத சந்தங்கள் நாள்தோறும் அருள்வாயே, சங்கீத சந்தங்கள் நாள்தோறும் அருள்வாயே, சங்கீத சந்தங்கள் நாள்தோறும் அருள்வாயே. அன்புருவும் காட்டுகின்ற அருணை மலையே, ஐந்தெழுத்தில் வாழுகின்ற கருணை மழையே. ஆகி பெண்ணாகி அகிலத்தின் மூச்சாகி பிரபஞ்சம் காக்கின்ற பித்தனே அருணாச்சலா. ஆணாகி பெண்ணாகி அகிலத்தின் மூச்சாகி பிரபஞ்சம் காக்கின்ற பித்தனே அருணாச்சலா. மெய்ஞான வேதங்கள் தருகின்ற அருணேசன் அவலிங்கம் நாம் போற்ற நன்மைகள் சேர்ப்பாயே, அவலிங்கம் நாம் போற்ற நன்மைகள் சேர்ப்பாயே, அவலிங்கம் நாம் போற்ற நன்மைகள் சேர்ப்பாயே. அன்புருவும் காட்டுகின்ற அருணை மலையே, ஐந்தெழுத்தில் வாழுகின்ற கருணை மழையே, எப்போதுமே எந்த இதயமெனும் கமலத்தில் அப்பாவுனை வைத்து அபிஷேகம் நான் செய்கிறேன். அருணேஸ்வரா எங்கள் அருணேஸ்வரா, வாழ்க்கைக்கு ஆதாரம் அருணாச்சலா. எப்போதுமே எந்த இதயமெனும் கமலத்தில் அப்பாவுனை வைத்து அபிஷேகம் நான் செய்கிறேன். ஒரு வார்த்தை என்றாலும் திருவார்த்தை தாராயோ, ஒரு வார்த்தை என்றாலும் திருவார்த்தை தாராயோ. ஓங்காரநாதத்தில் உரைகின்ற அருணேசா, ஓங்காரநாதத்தில் உரைகின்ற அருணேசா. அன்புருவும் காட்டுகின்ற அருணை மலையே, ஐந்தெழுத்தில் வாழுகின்ற கருணை மழையே. நினைத்தாலே அருள் முக்தி கிடைக்கின்ற மலை மீது, துதித்தாலே வாழ்வெல்லாம் மோட்சங்கள் கை கூடுமே. அருணேஸ்வரா எங்கள் அருணேஸ்வரா, வாழ்க்கைக்கு ஆதாரம் அருணாச்சலா. நினைத்தாலே அருள் முக்தி கிடைக்கின்ற மலை மீது, துதித்தாலே வாழ்வெல்லாம் மோட்சங்கள் கை கூடுமே. வள்ளால மகராசன் மகனாக தான் தோன்றி, வள்ளால மகராசன் மகனாக தான் தோன்றி, சித்துக்குள் சித்தாகி சிவமான நவஜோதி, சித்துக்குள் சித்தாகி சிவமான நவஜோதி. அருணேஸ்வரா எங்கள் அருணேஸ்வரா, வாழ்க்கைக்கு அன்புருவும் காட்டுகின்ற அருணை மலையே, ஐந்தெழுத்தில் வாழுகின்ற கருணை மழையே. அக்னியின் வடிவமாய் மலை மீது வாழ்கின்ற அண்ணாமலை தேட உள்ளத்தில் அருள் சேருமே. அக்னியின் வடிவமாய் மலை மீது வாழ்கின்ற அண்ணாமலை தேட உள்ளத்தில் அருள் சேருமே. வல்வினை தீர்க்கின்ற வள்ளலே அருணேசன் பேரின்பம் அருள்கின்ற சத்யனே சங்கரா, பேரின்பம் அருள்கின்ற சத்யனே சங்கரா, பேரின்பம் அருள்கின்ற சத்யனே சங்கரா. அருணேஸ்வரா எங்கள் அருணேஸ்வரா, வாழ்க்கைக்கு ஆதாரம் அருணாச்சலா. அன்புருவம் காட்டுகின்ற அருணை மலையே, ஐந்தெழுத்தில் வாழுகின்ற கருணை மழையே. பௌர்ணமி திதி அன்று சந்திரன் ஒளி சிந்த கிரிவலம் நாம் செல்ல பாவங்கள் பறந்தோடுதே. வருணேஸ்வரா எங்கள் கருணேஸ்வரா, வாழ்க்கைக்கு ஆதாரம் அருணாச்சல. பௌர்ணமி திதி அன்று சந்திரன் ஒளி சிந்த கிரிவலம் நாம் செல்ல பாவங்கள் பறந்தோடுதே. வேள்விகள் செய்தேனே வெற்றிகள் தாராயோ, வேள்விகள் செய்தேனே வெற்றிகள் தாராயோ. உடற்பினி தீர்க்கின்ற அருணையின் ஜோதியே, உடற்பினி தீர்க்கின்ற அருணையின் ஜோதியே. அன்புருவம் காட்டுகின்ற அருணை மலையே, ஐந்தெழுத்தில் வாழுகின்ற கருணை மழையே. பிறவியின் பெருங்கடல் கடக்கின்ற போதினில் துயரங்கள் இல்லாத பெருவாழ்வு தருவாயப்பா. வருணேஸ்வரா எங்கள் கருணேஸ்வரா, வாழ்க்கைக்கு ஆதாரம் அருணாச்சல. பிறவியின் பெருங்கடல் கடக்கின்ற போதினில் துயரங்கள் இல்லாத பெருவாழ்வு தருவாயப்பா. அருணைமலை ஈசனே அன்பெனும் வாசனே, அருணைமலை ஈசனே அன்பெனும் வாசனே. அடிலிங்கம் நாம் போற்ற அருளாசி தருவாயே, அடிலிங்கம் நாம் போற்ற அருளாசி தருவாயே. அருணேஸ்வரா எங்கள் கருணேஸ்வரா, வாழ்க்கைக்கு அன்புருவம் காட்டுகின்ற அருணை மலையே, ஐந்தெழுத்தில் வாழுகின்ற கருணை மழையே.